வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம் 14/5/18. தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. நம்ம எல்லோரும் வெவ்வேறு விதத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம், ஏதோ ஒரு பணியில் இருக்கோம். இந்த பணி ஒரு தொழிற்சாலையில் இருக்கலாம், ஒரு என்ஜினியரிங் அதாவது ஒரு பொறியாளராக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு ஆளுநராக இருக்கலாம், ஒரு பணியாளராக இருக்கலாம், என்ன மாதிரியும் இருக்கலாம், ஏதோ ஒரு பணியில் இருப்போம். இந்த பூமியில் ஏகப்பட்ட தொழில்கள் இருக்குது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தானே செய்வோன்னு சொன்னான் பாரதி. தொழில்னால் அளவு கடந்த தொழில் இல்லையா? எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்குது. ஒரு நாடு, பல நாடுகள் வந்து ஒரு நாட்டை கபலீகரம் பண்ணுற அளவுக்கு தொழிலில் முன்னேறுது. தொழில் முனையில் போட்டி போட்டுக்கிட்டு போகுது. ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக சில தொழில்கள் அப்படியே அழிஞ்சு போயிடுது, படுத்து போயிடுது, மலிஞ்சு போயிடுது. இந்த பூமி இருக்கும் வரையில் எல்லா தொழில்களும் இருக்குமா? அடுத்து வரும் சில ஆண்டுகளில், பல ஆண்டுகளில் என்னென்ன தொழில் மாதிரியான தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படும், எந்தெந்த தொழில் இருக்கும், எந்தெந்த தொழில் இருக்காது அப்படின்னு நம்மளால் கற்பனை பண்ணவே முடியல. உதாரணத்துக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னிருந்த வந்திருந்த ஒரு வாட்ஸ்அப்பில் வந்திருந்த ஒரு தகவலை பார்த்தேன், ஆச்சரியமாக இருந்தது. இனிமேல் ஆள் இல்லாத டாக்ஸிகள் வந்துடும், டிரைவருக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும், ஆள் இல்லாத இயந்திரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும், வக்கீல்கள் கூட தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வக்கீல்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களையெல்லாம், சட்ட ரீதியான சட்ட கருத்துக்களையெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்க ஒரு கேஸுக்கான தீர்வை சொல்லிவிடும். மருத்துவர்களுக்கு கூட தேவையில்லாமல் போயிடும். இப்படி நிறைய ஆச்சரியமான தகவல்களையெல்லாம் அந்த யந்திரமயமாக்கல் வந்து சாதிக்குது. சாலை போடுறதுலேருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ மனிதர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? மனிதர்கள்லாம் பயனற்று போயிடுவோமா? தேவையில்லாமல் போயிடுவோமா? மனித வாழ்க்கை என்னவாகும்? எல்லா தொழிலும் முடங்கிட்டால் மனிதன் எப்படிங்க வாழ முடியும்? நிச்சயமாக ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போது வேலைக்கு போகிறவங்களாம் நினச்சி பாருங்களேன், உங்கள் தொழில் திடீர்னு முடங்கிச்சின்னா வேலையை விட்டுட்டு நிற்கணும் தானே? வியாபாரி கூட பொருளை வாங்கலைன்னா நிற்கணும் தானே? கடை வச்சுருக்காங்க, வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க? யாரும் பொருளை வாங்கலைன்னா நின்றுடுவாங்க. யாரும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகலன்னா ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை. பேங்க்கில் யாரும் கனெக்ஷன் வைக்கலன்னா பேங்க்கில் வேலை இல்லை. நோயாளிகள் போலன்னா மருத்துவமனைகள் இல்லை. இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு உற்பத்தி செய்கிற பொருள்களை எல்லாம் நுகர்வோர் இல்லைன்னா பொருள்களை உற்பத்தி செய்ய முடியாது. இப்படி எல்லாம் அழியும் பொழுது தொழில்னு ஒன்று ஏதாவது ஒன்று இருக்குமா? யாரையும் சார்ந்திராமல் நான் மட்டுமே, என்னை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். என் விரும்பினா எல்லோரும் என்னை சார்ந்திருக்கலாம், விரும்பலைனாலும் நான் மட்டுமே தனித்து நிற்பேன், நான் மட்டும் என்னை சார்ந்திருப்பேன். என்னை சார்ந்திருக்கிற தொழில்கள் எல்லாத்தையும் நானே நடத்திப்பேன். நானே முழுமையான மனிதனாகவும் முதலான மனிதனாகவும் முதல் மனிதனாகவும் இருப்பேன். நானே தொழிற்சாலை அதிபதி, நானே தொழிலாளி, நானே என்னுடைய தொழிற்சாலையினுடைய மூலப்பொருட்களை எல்லாம் நானே உற்பத்தி செய்கிறேன், அதை எல்லாத்தையும் நானே ஒழுங்குபடுத்துகிறேன். நானே எனக்கு நிறைவாக வாழ்கிறேன். யாரையும் சார்ந்திராமல் நானே நிறைவாக வாழ முடியும். நான் விரும்பினா எல்லாரையும் நிறைவாக வாழ வச்சுக்கவும் முடியும், வாழ வைக்கவும் முடியும். அப்படின்னு என்றைக்குமே அழிஞ்சு போகாத ஒரு தொழில் இருக்குன்னா அது நிச்சயமாக தமிழர் வேளாண்மை தான். ஏன் தமிழர் வேளாண்மைன்னு அழித்து சொல்கிறேன்னா, வேளாண்மைன்னு சொல்லாமல் சொல்கிறான்னா, தமிழர் வேளாண்மை ஒன்று தான், தன்னுடைய வேளாண்மையின் மூல உற்பத்தி பொருட்களான ஐம்பூதங்களையுமே வகைப்படுத்துது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம்னு சொல்கிற ஐந்தையுமே வகைப்படுத்துகிற இடத்துல தமிழர் வேளாண்மை இருக்குது. இதை மிகச்சரியாக வகைப்படுத்தலைன்னா எல்லாம் தாறுமாறாக அழிஞ்சு போயிடும். இன்றைக்கி அந்த இடத்த தான், அந்த அலங்கோலத்தை தான் இன்றைக்கி நம்ம பூமியில் புவி வெப்பமயமாதல்னும் புற வழி கழிவுகள்னும் பார்க்குறோம் நம்ம. அதேமாதிரி பூமியின் உள்ளேயும் ஏகப்பட்ட கழிவுகளும் மாசுகளும் பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மிகச்சரியான தீர்வுன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழர் வேளாண்மை தான். இப்படி கழிவுகளை அகற்றுவதிலும் ஐம்பூத இலை மிக சரியாக வழி நடத்துவதிலும் எல்லாவற்றிற்கும் தானே தலைவனாக இருந்தும் தானே தொண்டனாக இருந்தும் எல்லாவற்றையும் காப்பதும் ஆக நிற்பது தமிழர் வேளாண்மை தான். இந்த மாதிரி பொதுப்படையாக நான் சொல்கிறதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் பேசலாம், உங்களுக்கு புரிதல் இருந்தால் அதை உற்சாகமாக தெரியப்படுத்தலாம். உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி. நாளை தொடர்ந்து தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பை பார்ப்போம். வேறு உலகத்தில் எந்த வேளாண்மையிலையும் இந்த சிறப்பு இல்லை. மயன்னா கோபு நண்பர் கோபு பதிவிடும்போது கூட பெரும்பாலும் வெளிநாடுகளில் இயற்கையை சார்ந்து வேளாண்மை செய்கின்ற முறைகளே இருக்கிறது. இயற்கையையே கட்டமைக்கின்ற முறைகள் உலகத்தில் வேறு எந்த மொழியும் இல்லை, எந்த வேளாண்மையிலும் இல்லை. இதை நான் ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்கோம், நம்ம நிரூபிக்கிறோம் சரியா. அதனால் முழுமையாக இயற்கையை கட்டமைச்சு அதிலேயே தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற ஒரு முறை அப்படின்னு சொன்னால் நிச்சயம் தமிழர் வேளாண்மை முறை தான். நன்றி. நாளையும் தொடர்ந்து தமிழர் வேளாண்மையை சந்திப்போம். உங்களுடைய புரிதல்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி.